ഭാഗവതാളക്കെല്ലാം നമസ്കാരങ്ങൾ. ശ്രീനിവാസേ തിശ്രേഷ്ഠതയാ പാത്രം ഗുണാൻവിത ശുഭോനന്തരംഗാർക്കിരം വിജേതാം ഭുവി ന്യസ്താത്മീയപരം വരപ്രദഗുരോ വൈരാഗ്യവാഗ്യോരഥോ വേദാന്താമൃതസാരവന്തമനഘാത് ശ്രീ ശ്രീനിവാസഗുരോ ശ്രീശൈലാന്വയകൗസ്തുഭസ്ഥിതനയം ശ്രീയോനിധേ ശ്രീനിധേ വന്ദേ സാധുകടാക്ഷകേളിനിലയം ശ്രീകൃഷ്ണസത്യേശികം ശ്രീവാസരംഗപരകാലമുനിത്രയാപ്തലക്ഷ്മാത്മരക്ഷണേതി ത്വയുഗാഗമാന്തം ആചാര്യമുക്തിപരിപൂതമനർഘ്യശീലം ഗോപാലദേശികമുനിം ഗുരുമാശ്രയാമഃ നാരായണാഖ്യേതിരാജപദാബ്ജഭൃംഗശ്രീവാസയോഗിഗുരുണാർപ്പിതപാരമീശേ ഭക്ത്യാദിപൂർണവരദാരികൃപാർത്ഥചിഹ്നം ശ്രീശ്രീനിവാസമുനിവര്യമഹം പ്രപദ്യേ ശ്രീനാരായണ യോഗീന്ദ്രവരദാരികൃപാശ്രയം ലങ്കേശപാദവിനതം ശ്രീനിവാസമുനിം ഭജേ ശ്രീമാൻ വേങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേസരീ വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി യോ നിത്യമച്യുതപദാം ജഗ്മരുക്മം വ്യാമോഹതസ്തരിതരാണി സുനായ മേനെ അസ്മദ്ഗുരോർഭഗവതോ ശ്രേഖ സിന്ധോ രാമാനുജസ്യ ചരണോ ശരണം പ്രപദ്യേ ഹേ അമുനം തീർത്ഥം സാധു വൃന്ദാവനേ സ്ഥിതം നിരസ്തജിംഹകസ്പർശേത്ത കൃഷ്ണകൃതാദര നാഥേന മുനിനാഥേന ഭവേയം നാഥവാനഹം യസ്നേഹമികം ദത്തം സ്ഥാപകൃതാംഗതം യസ്യദാരസ്വരസ്രോതോ കുളാമോദവാസിതം ശ്രുതീനാം സമായാദം ഷഠാരിം തോപാസ്മഹേ വന്ദേ വൈകുണ്ഠദേനാന്യം ദേവം സൂത്രവതീ സഖം യദ്വേത്ര ശിഖരസ്പന്ദേ വിശ്വമേതദ്വ്യവസ്ഥിതം സഹ ധർമ്മചരീം ശൗരേ സമ്മന്ത്രിത ജഗത്ഥിതാമനുഗ്രഹമയീം വന്ദേ നിത്യമജ്ഞാത നിഗ്രഹാം കമപ്യാദ്യം ഗുരും വന്ദേ കമലാഗ്രഹമേശ്വരം പ്രവക്താ ഛന്ദസാം വക്താ പഞ്ചരാത്രസ്യേ സ്വയം ജ്ഞാനാനന്ദമയം ദേവം നിർമ്മലസ്ഫടികാകൃതിം ആധാരം സർവവിദ്യാനാം ഹയഗ്രീവമുപാസ്മഹേ രാമാനുജദയാ പാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാർത്ഥ്യം വന്ദേ വേദാന്തദേശികം കീരൊന്നതോ പുൽതിരുവേങ്കടമുടയാൻ പാറന്ന് ചൊന്ന പഴമൊഴിയുൾ ഓരൊന്ന് ധാനേമയാതോ ധാരണയിൽ വാഴ്വാർക്ക് വാനേറപ്പോമളവും വാഴ്വ് ദേശികൻ തിരുവളിയാളേശ്വരനും ജ്ഞാതദശകത്തിലെ ആറ് ശ്ലോകങ്ങളുടെ അർത്ഥത്തെ അനുസന്ധാനം പണിയിരുന്നു. മുതൽ മൂന്ന് ശ്ലോകങ്ങളാലെ ദ്വയമന്ത്രത്തോടെ പൂർവഖണ്ഡം, അതായത് ഉപായ അനുഷ്ഠാനം പെണ്ണുകൂടിയ അന്ത ഭാഗത്തോടെ അർത്ഥത്തെല്ലാം സ്വാമി ദേശികൻ അനുസന്ധാനം പണ്ണാർ. അതായിരുന്നു നാലാവത് ശ്ലോകത്തിലെ ഞങ്ങൾ ഫലപ്രാർത്ഥനയെ ഉത്തരഖണ്ഡം ദ്വയമന്ത്രത്തിലെ പെണ്ണുകൂടിയ അർത്ഥം ഫലപ്രാർത്ഥനയെ അത് പണ്ണി. അഞ്ച് ആറ് ഏഴ് മൂന്ന് ശ്ലോകങ്ങളാലെ ഇപ്പോ ഉത്തരകൃത്യം അതിലെ, അപ്പം മേൽ കൊണ്ട് രണ്ട് ശ്ലോകത്തിലെ അതും ഉത്തരകൃത്യത്തിലേ ചെയ്യുന്നത്. അഞ്ച് ശ്ലോകങ്ങളിലെ അതിലെ മൂന്ന് ശ്ലോകങ്ങളാലെ ഇഷ്ടപ്രാപ്തി, അടുത്ത രണ്ട് ശ്ലോകങ്ങളാലെ അനിഷ്ട നിവൃത്തി. ഇത് മാതിരി പ്രാർത്ഥിക്കുക സ്വാമി ദേശികനെങ്കിൽ നമുക്ക് ரொம்ப உபயுக்தமான விஷயங்களே சங்கிரகமாக ஒரு அழகான ஸ்லோகத்துல நமக்கு சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். அஞ்சு ஆறுல வந்து உத்தர கிருத்தியத்துல இஷ்டப்பிராப்தியில துவச்சேஷத்வே ஸ்திரதியம் துவத் பிராப்தியக பிரயோஜனம் நிஷித்த காமியரஹிதம் குருமாம் நிதிங்கரம் அப்படின்னுட்டு நிஷித்த கர்மாக்களை எல்லாம் இல்லாத மாதிரி அனுகிரகிக்கணும். உன்னோட சேஷத்துவ ஜானம் ஸ்திரமாக இருக்கிற மாதிரியும் வேற பிரயோஜனாந்தர ருச்சி இல்லாத மாதிரியும் பண்ணி என்ன உன்னோட கைங்கரியத்தையே எப்பவுமே பண்ற மாதிரி அனுகிரகிக்கணும் அப்படின்னு. எந்த காரியம் பண்ணாலும் பகவத் கைங்கரிய ரூபமாக பண்ணணும் அன்னு கூடிய ஒரு சாஸ்திரியமான அர்த்தத்தை அதுல சொன்னார். அடுத்தது தேவி பூஷண ஹேத்தியாதி ஜுஷ்டசிய பகவன் ஸ்தவ நித்யம் நிரபராதேஷு கைங்கரியேஷு நீங்குமா. அதுல பகவானே வந்து பிரதினாலும் நிருபராதமான கைங்கரியங்கள்ல சுவார்த்தம் சுவாதீனம்னு கூடிய புத்தி இல்லாம எனக்காக பண்றேன் நானே பண்றேன்னு கூடிய புத்தி இல்லாம பகவானே சகல எல்லா மகிஷிகளோட விசிஷ்டனான பகவான் திவ்ய பூஷணங்கள் எல்லாம் திவ்ய அலங்காரங்கள் எல்லாம் இதெல்லாம் அதோட அலங்கிருத்தனான பகவானோட கைங்கரியங்கள்ல பண்ற மாதிரி எனக்கு நீ அனுகிரகிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சார். அதுக்கு மேல இப்போ மாம்மதியஞ்ச நிகிலம் சேத்தனா சேத்தனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம் வரது ஸ்வீகுரு ஸ்வயம். என்ன மாத்திரம் கைங்கரியங்கள்ல நீ உபயோகிச்சிருந்தா போறாது, எனக்கு சேர்ந்த பதார்த்தங்கள் எல்லாத்தையும் நீ அதுலயே உனக்கு கைங்கரியம் பண்ற மாதிரியே அனுகிரகிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். மாம் மதியஞ்ச நிகிலம் வரதா பேரோளானே அடியேனையும் சேதனா சேதனாத்மகம் அறிவுடையனா அறிவியாதனான இரண்டு வகையான நிகிலம் சகலமான மதியம் ச என்னுடைய வஸ்துவையும் ஸ்வகைங்கரிய உபகரணம் உன்னுடைய கைங்கரியத்துக்கு கருவியாக ஸ்வயம் ஸ்வீகுரு நீயே ஏற்றுக்கொள் அப்படின்னா தானே. எல்லாம் பகவானோட எல்லாம் பண்ற எல்லாத்துமே தானே பண்ணணும், தன்னாலே அவனாலேயே எல்லாமே யாருதுன்னு கூடிய அனுசந்தானம் எல்லா இதுலயும் இருக்கணும் அப்படின்னுட்டு அடியேனையும் அடியேனை சேர்ந்தவை என்று பெயர் பெற்ற புத்திர பாரியாதி சேதனங்கள் என்ன, கிரக கஷேத்ராதி அச்சேதனங்கள் என்ன, இவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கைங்கரியத்திற்கு கருவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னுட்டு கீழ் ஸ்லோகத்துல வியாக்கியானத்துல சுவாமி சாதிக்கிறார். தன்னை அடிமை கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தார், அது மாத்திரம் போதாது, என்னை சேர்ந்த சேத்தனா சேத்தன ரூபமான எல்லா வஸ்துக்களையும் உமக்கு பணிவிடை செய்தலில் கருவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் அப்படின்னு. இதுல சில விஷயங்கள்ல வந்து என்எஸ்ஆர் சுவாமிகள் இங்க வியாக்கியானத்துல சொல்றார், இது சுவாமி இப்படி இப்படி வந்து பிரார்த்திச்சதுக்கு என்ன அர்த்தம் அபிப்பிராயம் என்ன அப்படின்னு. ஏன்னா ஆழ்வார்களும் ஆச்சாரியாலும் இந்த சம்சாரத்தை ரொம்ப ஏயமானது, இது எனக்கு வேண்டாம் இப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்றார். இது சொல்றார் ஆழ்வார் வந்து திருவாழ்மொழியில கொண்ட பெண்டியர் மக்கள் உத்தார் சித்தத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்திய யாதும் இல்லை அப்படின்னார். துணைவும் சார்பும் அகுவார் போல் சித்தத்தவர் பிறரும் அணைய வந்து ஆக்கம் உண்டையில் ஆட்டைகள் போல் சுவைப்பர் அப்படின்னு சொல்லி இந்த பத்து பாசுரங்களாலே நம்மை சேர்ந்தவர்கள் எல்லாரும் நம் கையில் பணம் இருப்பதை கண்ட மாத்திரத்தில் நம்மை ஆட்டை போல் சுவைப்பர். இப்படி நம்மிடம் உபகாரத்தை பெற்ற அவர்கள் நமக்கு சிரமம் வரும் பொழுது ஐயோ உனக்கு ஏன் இந்த துயரம் என்று கூட கேட்க மாட்டார்கள் கேட்க மாட்டார்கள். ஆகையால் அதனால என்ன பண்ணோம்னா எண்டு செய்யும் கீழும் மேலும் முத்தமும் உண்ட பிரான் தொண்டரோமும் இயலல்லால் இல்லை கண்டி துணையே பகவானே ஆசைங்கோ வேற யாருமே சகாயம் இல்லை. அணையொன்றாலே ஏழு மரமே மரமும் ஐந்து என் கார்முகிலே புனை என்று உய போகி உய போகில் அல்லால் இல்லை கண்டீர் பொருளே அப்படின்னு பகவானுக்கு கைங்கரியம் பண்றது தவிர வேற நமக்கு துணை இல்லை. எம்பெருமானுக்கு தொண்டராய் உய்வதன்றி வேறோர் துணை இல்லை என்கிறார். இதனால் பந்துக்களும் சித்தத்தவர்களும் தியாகியர்கள் என்று ஏற்படுகிறது. ஆனாலும் இப்படி பந்துக்களை நிந்தித்த ஆழ்வார் தாமே மற்றொரு பதிகத்தில் பல ஸ்ருதியாக பதினொன்றாம் பாசுரத்தில் சொல்றார், சொல்லப்பட்ட ஆயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டீர் மக்களே அப்படின்னு. தான் ஏற்றுக்கொண்ட பாரியை புத்தர்களுடன் நீடூழி வாழ்வர் என்கிறார். இவை ஒன்றுக்கொன்று முரணாக உள்ளனவே என்று கேட்டுக்கொண்டு கூறுவர்கள். இதெல்லாம் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கே, ஒரு பாசுரத்துல இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பிரார்த்திச்சார், இன்னொரு பாசுரத்துல இதெல்லாம் அனுசந்தானம் பண்றவா நன்னா புத்திர பாரியாதிகள் புத்திர பாரியா எல்லாம் நன்னா அனுகூலமா எல்லாரும் எல்லாரும் இருக்கிற மாதிரி பந்துகள் எல்லாம் சந்தோஷமா இருப்பார் அப்படின்னு பிரார்த்திக்கு சொன்னாரு. பலஸ்ருதியாக எல்லாம் விரோதமாச்சே இதுக்கு அப்படின்னு சொன்னா ஆச்சாரியர்கள் இதுக்கு சொல்றார், நம்முடைய எண்ணத்திற்கு அனுகூலமாக வர்த்திக்கும் பந்துக்கள் உபாதேயர்கள், அதற்கு மாறாக நடந்து கொள்ளும் பந்துக்கள் தியாஜர்கள் என்று ஆழ்வார் திரு உள்ளம் அப்படின்னு நிச்சயம் பண்ணார் ஆச்சாரியார். அனுகூலமாக இருந்தா அவளை வந்து நமக்கு ரொம்பவே பிரயோஜனம், கைங்கரியத்துல எல்லாம் உபயோகிக்கிற மாதிரி பண்ணணும் என்று பிரார்த்திக்கிறார் இங்கே. அதனால அதுல ஒன்னும் விரோதம் இல்ல. சுவாமி தேசிகன் சொன்னது சுவாமி தேசிகனே சொல்றார், முரணில்லை என்று சமாதானம் கூறினார். மேலும் சுவாமி தேசிகன் சொல்றாரு, லகிஷ்ட சுக சங்கதை சுகிருத கர்ம நிர்வர்த்திதைஹி கலத்வ சுத்த சோதரானுஜர பந்து சம்பந்தி விஹீதன பிரபிருதி கைரபி கஜுரபீதி போதோத்தரை அபிப்ரதி திருதிம் பிரபோத்வ அனுபூதி போகார்த்தின சொல்றார். உன்னை அனுபவிக்கிறது எனக்குடைய மோட்சானந்தம், அதை யாரு ஆசைப்படுறாளோ தம்ம கர்மத்தினால அவ இங்க சம்பாதிச்ச அல்பசுகத்தை தரக்கூடிய பத்னி புத்திரா சகோதரர் வேலைக்காரன் என்ன பந்து என்ன சுத்தத்தார் இவர்களால் மேல் மேல் எல்லாம் பயத்தையே உண்டு பண்ற பயத்தை உண்டு பண்றவர்கள் ஆகையால் மனசில் சந்தோஷத்தை அடைவதில்லை. பணம் முதலியவற்றாலும் சந்தோஷத்தை அடைவதில்லை. நான் பகவானையே மோட்சத்தை யாரு ஆசைப்படுறாளோ மற்ற எதுலையும் அவளுக்கு பிரயோஜனாந்தரம் ருச்சியே இருக்காது. இதெல்லாம் வந்து கர்மத்தினாலே சம்பாதிச்சது. பரீட்சை லோகான் கர்மத்தின் கர்மத்தான் பிராமணம் நிர்வேதமாயார் உபநிஷத்துன்னு சொல்றது அப்படி என்ன சுவாமி தேசிகனே சொல்றார் என்று பந்துக்களை வெறுத்த தேசிகரே இங்கே மாம் மதிஞ்ச நிகிலம் என்று அருளி செய்கிறபடியால் நாம் பகவத் கைங்கரியமோ பாகவத கைங்கரியமோ பண்ணும் பொழுது அதை தடுக்காமல் நம்மை சேர்ந்தவர்கள் உதவியாக இருப்பவர்களே, அதை காட்டிலும் வேறு திருப்தி இல்லை என்கிற திருவுள்ளத்தை வெளியிடுகிறார் அப்படின்னா. அதனால இதுல ஒன்னும் விரோதம் கிடையாது. நான் உங்கள் பகவான் பகவத் கைங்கரியமோ பாகவத் கைங்கரியமோ பண்ணுச்சு யாரெல்லாம் அனுகூலமா இருக்காளோ அதுவா அது அனுகூலமா இருந்தா இல்ல என்ன பிரதிகூலமா இல்ல என்ன போறோம், தடுக்காமல் நம்மை சேர்ந்தவர்களும் உதவியாக இருப்பவர்களே அப்படின்னு அப்படி இருந்தா நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும், அப்படி இருக்கட்டும் பிரார்த்திக்கிறார். ஆகையால் நம்மை சேர்ந்தவர்கள் அனுகூலர்கள் ஆயிருந்தால் தான் நம்மால் குறைவரா பகவத் கைங்கரியத்தையும் செய்ய முடியும். ஆகவே அவர்களையும் பகவத் கைங்கரியத்திற்கு உபகரணங்களாக செய்ய வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்திக்கிறார். இது எல்லா விதத்திலையும் நமக்கு பகவத் கைங்கரியத்துல சரியான மனசோட ஸ்ரத்தையா நமக்கு சந்தோஷமாக பண்ற மாதிரி ஆனோம்னா நம்ம பந்து பாந்தவாள் எல்லாம் கூட அனுகூலமா இருந்ததா ஆகும். அதனாலே அவளுக்கும் இந்த மாதிரியே அனுகிரகிக்கணும் அப்படின்னு இங்க பிரார்த்திக்கிறார் அப்படின்னு சொல்லி இதுல விரோதம் இல்லை அப்படின்னு. அல்லது நம் வஸ்துக்களும் நாம் செய்யும் கைங்கரியத்திற்கு துணையாயிருந்து அப்புகத்தாலே அவர்களும் ஸ்ரேயஸை அடையற்றும் என்கிற திருவுள்ளத்தாலே அவர்களையும் கைங்கரியத்துக்கு கருவியாக இருக்கும்படி அருள் புரிய எம்பெருமானிடத்தில் பிரார்த்திக்கிறாராகவும். அதனாலே அவாளையும் இந்த மாதிரி பகவத் பாகவத கைங்கரியத்துல அன்வைக்கிற மாதிரி அனுகிரகிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் அப்படின்னார். அதுக்கு மேல சராசரம் உற்சவம் நற்பால் குவைதனன் என்று சொன்ன மாதிரி சேத்தனா சேத்தனாத்மகமஸ்த வஸ்துவும் பகவத் கைங்கரிய உபயுக்தங்களாய் இருந்து உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். நமக்கு சேர்ந்த பந்து பந்துகள் மாத்திரமே இல்ல, இது வந்து எல்லா சேத்தனா சேத்தனங்களும் சகல சேத்தன எல்லாமே எப்படி ஸ்ரீராமரோட எல்லாமே சேர்ந்து அந்த காலத்துல இருந்ததுனாலயே எல்லாமே நல்ல கதி அடைஞ்சதோ அந்த மாதிரி எல்லாருக்குமே எல்லாம் உஜ்ஜீவிக்கணும் அப்படின்னு ஒரு உதாரணமான பிரார்த்தனையும் இங்கே நாங்கள் அனுசந்தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றார். நான் இது மூணு வாசிக்கிற ஸ்லோகங்களால உத்தர கிருத்தியத்துல நமக்கு இஷ்ட பிராப்தி அப்படின்றத சொன்னார். நம்ம சுரூப அனுசந்தானம் என்ன, கைங்கரியங்கள்ல நிரபராதமான கைங்கரியங்கள் பண்றது, அதே மாதிரி நாங்கள் மட்டும் இல்லாமல் நமக்கு சேர்ந்தது எல்லாமே கைங்கரியத்திலே அன்வைக்கணும் அப்படின்றது. அப்புறம் நான் பண்ணக்கூடிய கர்மாக்கள் எல்லாமே நிஷித்தமான கர்மா பண்ணாத மாதிரி, அந்த விஹிதமான கர்மாக்கள் தோஷரஹிதமாக பண்ணக்கூடிய மாதிரி அனுகிரகிக்கணும் அப்படின்றது உத்தர கிருத்தியத்துல நமக்கு இஷ்ட பிராப்தி. என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றதே ரொம்ப சங்கிரகமாக சுலபமாக சாதித்தார். அடுத்தது ரெண்டு ஸ்லோகங்களாலே அபராத பரிகாரத்தை பிரார்த்திக்கிறார். அபராதங்கள் பண்ணாத மாதிரி அனுகிரகிக்கணும்னு மூணு பிரார்த்திச்சார். அது இஷ்ட பிராப்தி. அப்படி இருந்தாலும் அபராதங்கள் ஏற்படுறது பிராரப்த கர்மா, அதனால அதனோட பிரபாவத்தினாலே அபராதங்கள் பண்றோம், அதனால அந்த அபராதத்தோட பரிகாரம் அத பகவானே பண்ணி வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஸ்வதேக ரக்ஷ்யஸ்ய மமத்வமேவ கருணாகர ந பிரவர்த்தய பாபானி ப்ரவிருத்தானி நிவர்த்தய. ஸ்வதேக ரக்ஷ்யஸ்ய மம கருணாகர, பேரருளாளனே தயாநிதியே, ஸ்வதேக ரக்ஷ்யஸ்ய உன்னாலேயே காக்கப்பட வேண்டிய மம அடியேனுடைய பாபானி பாபங்களை துவமேவ ந பிரவர்த்தய, தேவரீரே உண்டாகாதமாறு செய்ய பண்ணாதே. பிரவருத்தானே நிவர்த்தையா, செய்த பாபங்களை நீக்கிவிடு அப்படின்னு. உண்டாத மாதிரி பண்ண, அது பாபங்களே ஏற்படக்கூடாது, ஏற்பட்டா அதை நீதான் நிவர்த்தனம் பண்ணணும். அடியே உமாலேயே காப்பாற்றப்பட வேண்டியவன் ஆகவே வருங்காலத்தில் பாபங்களை அடியேன் செய்யாமல் இருக்கும்படி அருள வேண்டும். சரணாகதி செய்வதற்கு முன்பு அடியேன் செய்த பாபங்களை நீரே வலிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இனிமே பாபங்கள் இங்கே விசேஷமா இந்த மாதிரிதான் பிரார்த்தனை பண்ணுவது சாஸ்திரியமான அர்த்தம். சரணாகதி பண்ணா சகல பாபங்களும் நாசம் பண்றேன் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கானே, புத்திபூர்வகமாக பண்ணதும் நாசமானோம் அப்போ அப்படின்னா, இனிமே ஆகக்கூடிய பாபங்களுக்கு இப்போவே நாங்கள் சரணாகதி பண்ணி பண்ண முடியாது, அது சாஸ்திரத்துக்கு விரோதமானது. அதெல்லாமே இப்போவே இப்படி சர்வ பாப்பே பியோ மோக்ஷேஷ்யாமி அப்படின்னா, எல்லா பாபத்தையும் நாசம் பண்றான், நீ எது வேணாலும் பண்ணு, எல்லாம் அவன் நாசம் பண்றான் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாக்கா இவனுக்கு பர்மிஷன் கொடுத்த மாதிரி ஆகும் பாப்பங்கள் எல்லாம் பண்றதுக்கு. அதனால ஒரு நிமித்தம் இருந்தாதான் நைமித்தியக்குமே வரும், ஒரு காரணம் இருந்தா அதுக்காக ஏதாவது பண்ண வேண்டியிருக்கும். பாபம் பண்ணா அதுக்கு பிராயசித்தம் பண்ணும். பாபமே பண்றதுக்கு முதலியே அந்த பாப்பத்தோட பலன் எனக்கு வராம இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்க முடியாது. பாபங்கள் பண்ணாத மாதிரி புத்தி கொடு அப்படின்னு பிரார்த்திக்கலாம். அதான் இங்க பண்றான். அந்த மாதிரி ஏதாவது முதல்ல பண்ண பாப்பங்கள் எல்லாம் நீ அதை வந்து நீ நாசப்படுத்தணும், அதோட பலம் வராத மாதிரி பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இரண்டு ஸ்லோகங்களால் அபராத பரிகாரத்தை பிரார்த்திக்கிறார். ரொம்ப பிரதானமானது அபராத பரிகாரம்ன்றது. எல்லா கர்மாக்களுக்கும் பிரதிபந்தங்கள் இருக்கும். கர்மாக்களோட அனுஷ்டானத்திலேயே கர்த்திரு கர்மா வைகுண்ணியம் கரண வைகுண்ணியம் அப்படின்னு சொல்றார். கர்த்தாவோட தோஷம் இருக்கலாம், அதிகாரம் முதலானது கர்த்தா நியமத்தினாலே இல்லாதது இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி தோஷங்கள் யார் பண்றானோ அவன்ல தோஷம் இருக்கலாம். கர்மத்துல அனுஷ்டானம் பண்ணும் போது சரியாம வேதத்து சொல்ல எப்படி விகிதமா இருக்கோ சொல்லப்பட்டிருக்கோ அப்படி பண்ணாம இருக்கலாம். கரணங்கள் உபகரணங்கள்ல தோஷம் இருக்கலாம், நாங்கள் உபயோகிக்கக்கூடிய பதார்த்தங்கள் அதுல தோஷம் இருக்கலாம். இந்த எல்லா இது ஏதோ தோஷங்கள் எல்லாம் இந்த மாதிரி இருந்து பலம் வராம இருக்கலாம் இல்ல விளம்பம் ஆகலாம், இதெல்லாம் சரியா இருந்தாலும் கூட கர்மத்த பலம் எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது. வேற ஏதோ பிரதிபந்தகம் இருந்ததுன்னா விளம்பம் ஆறுது, பிரதிபந்தகங்கள் எல்லாம் இருக்கிறது. அதனால கர்மத்த பலத்துக்கு இப்படி பிராயச்சித்தங்கள் எல்லாம் பண்றோமே, அந்த பிராயச்சித்தத்துக்கு எல்லாம் பலம் உடனே வராம இருக்கலாம், பிரதிபந்தகங்கள் இருக்கலாம். எப்ப போறதோ அப்போ பலம் வருது அப்படின்னு சொல்லி, மோட்சத்துக்கு எப்படி அப்படின்னா, மோட்சத்துக்கு பண்ணக்கூடிய பிரபத்தியும் ஒரு விதத்துல பிராயச்சித்தமே, எல்லா பாபத்தையும் நீக்கக்கூடிய பிராயச்சித்தம் அது, எல்லாத்துக்கும் அத்தியுத்கிருஷ்டமான பிராயச்சித்த மாதிரி அது. அதுக்கு எப்படி பிரதிபந்தக்கும் வரும் அப்படின்னா அதுக்கும் வரும் அப்படின்னு சொல்றார் சாஸ்திரத்துல. அந்த மாதிரி பிரதிபந்தகங்கள் வராம இருக்கிற மாதிரி அந்த அபராதங்கள் ஏற்பட்டதுன்னா விளம்பமாகும், அதா ஏற்படாம இருக்கட்டும் அப்படின்னு இது ரெண்டு ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார். அபராத பரிகாரத்தை பிரார்த்திக்கிறார், அதாவது முன்பு இஷ்டப்பிராப்தியை பிரார்த்தித்தார், இனி அனிஷ்ட நிவர்த்தியை பிரார்த்திக்கிறார். இதுல பாபங்கள் இரண்டு விதம் அப்படின்னார், பிராரப்தம் என்றும் அப்ராரப்தம் என்றும் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் பாபங்களை, பிராரப்தம் அப்ராரப்தம். பலன் கொடுக்க தொடங்கிய பாபம் பிராரப்தம், ஆரம்பிச்சுட்டு இருக்கு பலன் கொடுக்கறதுக்கு, அதை யாருமே ஒண்ணுமே பகவான் கூட தடுக்க முடியாது, அதுக்கு பிராரப்தம் பிரகர்ஷேன ஆரப்தம் நன்னா பலன் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சுட்டு இருக்கு அது எனப்படும். பலன் கொடுக்க தொடங்காமல் சுமையாக சேமித்தவை அப்ராரப்தம் எனப்படும். நமக்கு அநாதிகாலமாக எத்தனையோ அனந்தமான பாபங்கள் பண்ணிண்டே வந்திருக்குமே, அதெல்லாம் இன்னும் பலன் கொடுக்க ஆரம்பிக்கல, அது வந்து சேர்த்து வச்சிருக்கோம் நாங்கள் சஞ்சிதம் அப்படின்னு சொல்றது, அதுக்கு வந்து அப்ராரப்தம் அப்படின்னார். முதல்ல ரெண்டு வகையா பிரிக்கலாம், பலம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்ச பலன் கர்மாக்கள், பலம் இன்னும் ஆரம்பிக்காத கர்மாக்கள் அப்படின்னு பிராரப்தம் அப்ராரப்தம் அப்படின்னு. அவற்றுள் சரணாகதி அனுஷ்டிப்பதற்கு முன்புள்ள பிராரப்தத்தை காட்டிலும் வேறான பாபங்கள் சரணாகதியின் மகிமையால் தொலைந்து போம் அப்படின்னா, சரணாகதி அனுஷ்டானம் பண்றதுக்கு அந்த சமயத்துக்கு அந்த க்ஷணத்துக்கு முதல்ல எந்தெந்த கர்மாக்கள் எல்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோ, அதை தவிர சஞ்சித்தமான கர்மாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கர்மமும் நாசமாயிடும். சரணாகதிக்கு பிறகு அறியாமல் செய்த பாபங்கள் ஒலியும், பலம் கொடுக்க தொடங்கியவற்றிலும் நம்மால் ஏற்றுக்கொள்ளப்படாத பாபங்களின் பகுதியும் சரணாகதியால் ஒலியும். இது இந்த ரெண்டு விதமாய் சொன்னார். இப்போ அடுத்ததாக பிரபத்திக்கு பிறகு புத்திபூர்வமாக பாபங்களை செய்ய மாட்டோம், அப்படி செய்தாலும் அவைகளுக்கு உரிய பிராயச்சித்தம் செய்வோம், அப்படி பிராயச்சித்தம் செய்யாவிட்டாலும் லகுவான தண்டனையால் பாபம் இல்லாதவர்களாக்கி நம்மை ரட்சிப்பன் எம்பெருமான் என்ன ஸ்ரீமத் ரகசியசாரத்தில் அபராத பரிகார அதிகாரத்திலே அருளி செய்தார், அவ்விஷயங்களையே இந்த ஸ்லோகமும் அறிவிக்கிறது. இங்கே மூணு விதம் விஷயமா பிரதானமாக சொல்றது, பிராரப்தம் அப்ராரப்தம்னு ரெண்டு வகை பண்ணா, பலம் கொடுக்கறதுக்கு இன்னும் ஆரம்பிக்கல அந்த கர்மாக்களை எல்லாம் சரணாகதி பண்ண உடனே பகவான் வந்து பலம் கொடுக்க மாட்டேன் இதுக்கு அப்படின்னு சங்கல்பம் பண்ணி விடுவோம், அதனால அதெல்லாம் நாசமாயிட்டதுன்னு சொல்றோம். நாசம் அப்படின்னா அதோட பலனும் நமக்கு வராது அப்படின்னு அர்த்தம். அந்த பலம் எப்படி வராதுன்னா பகவான் சங்கல்பம் பண்ணுவான், பலம் எல்லாம் பகவானோட சங்கல்பம் தான், கர்மா புண்ணிய பாபங்கள் எல்லாம் பகவத் சங்கல்பங்கள், இவனுக்கு அனுகிரகம் பண்றேன் நிகிரகம் பண்றேன் கூடிய சங்கல்பம், இதெல்லாம் ஞானம், ஞான விசேஷம், புண்ணிய பாபங்கள் எல்லாம் பகவானோட சங்கல்ப ஞானம். அவன் வந்து பகவான் வந்து இவன் சரணாகதி பண்ணிருக்கான், இனிமே இந்த சஞ்சித கர்மாக்கள் நானு பலம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த நிகிரகத்தை எல்லாம் அவன் திரும்பி வாழ்ந்து விடுவான் தானே. நான் சங்கல்பம் பண்ணி இது பலம் வராம இருக்கட்டும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணுவான், அது நாசமாயிடுதுன்னு சொல்றது. பிராரப்தமான கர்மத்தை அனுபவிச்சுதான் தீரணும். நாபுக்தம் கஷீயத்தே கர்மா கல்ப கோட்டி சதைரபி அப்படின்னு ஒரு பூர்வ மீமாம்சக்காரோட பிரதானமான சித்தாந்தம். எதே கர்மமானாலும் அனுபவிச்சுதான் முடிக்கணும் அப்படின்னு. அதனால அவளுக்கு வந்து சரணாகதி எல்லாம் கிடையாது, உபாசனை எல்லாம் கிடையாது, பிராரப்த கர்மத்தை எல்லாம் பூர்ணமாக அனுபவிச்சுதான் முடிக்கணும். அதனால அவளுக்கு எல்லாத்தையுமே அனுபவிக்க வேண்டியிருக்கும். பாபாக்கள்னா பிராயசித்தங்கள் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா உபனிஷத்து சொல்றது உபாசனை அதுவா பிரபத்தினால எல்லா சஞ்சித கர்மாக்களும் நாசமாயிடும். அப்புறம் பிராரப்த கர்மத்துல ரெண்டு பாகம் இருக்கு, அதுல வந்து இப்ப பலன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு, உடனே இப்போ நாங்கள் ஏற்றுக்கொண்டாச்சு அப்படின்னா இந்த சரீரத்துக்கு காரணமான பிராரப்த கர்மம். நமக்கு இப்ப வந்திருக்கக்கூடிய சரீரத்துல என்னென்ன அனுபவிச்சுட்டு இருக்குமோ இந்த சரீரத்துக்கு காரணமான கர்மங்கள் ஒரு பாகமான பிராரப்த கர்மம். இதே மாதிரி இன்னும் எத்தனையோ சரீரங்கள் வரக்கூடிய வரத்துக்கு காரணமான பிராரப்த கர்மாக்களும் இருக்கு. பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மத்திலேயே ரெண்டு பாகம், ஒரு பாகம் வந்து இந்த சரீரம், இன்னொரு பாகம் வந்து மேற்கொண்டு வரக்கூடிய சரீரங்கள் எத்தனையான வரலாம் ஜென்மாக்கள், அதுவும் பிராரப்தத்திலேயே சேர்ந்திருக்கு. உபாசகன் அதை அனுபவிச்சுதான் தீரணும். பிரபன்னனுக்கு அதையும் நாசமாயிடும். பகவான் இந்த சரீர தேகாவசானத்திலேயே பலன் கொடுத்துடுவான், தேகாவசானத்திலேயேன்னு பிரார்த்திச்ச மாதிரி தேகாவசானத்திலேயே பலன் கொடுத்துடுவான். அதனால இது பிரபத்தியோட மகிமே அப்படின்னு சொல்லி இந்த காலத்துல மறுபடியும் நாங்கள் அபராதங்கள் பண்ண என்ன பண்றது அப்படின்னு பிரச்சனை வரும். பிராரப்த கர்மா வந்து முதலே பண்ண கர்மாக்கள், அதோட பலத்தை வந்து இந்த தேகத்துக்கு காரணமான பிராரப்த கர்மம் அனுபவிச்சுட்டு இருக்கோம், தேகாவசானத்து வரைக்கும் அனுபவிச்சுதான் தீரணும். மேற்கொண்ட ஜென்மாக்கள் வராத மாதிரி பண்றோம் பிராரப்த கர்மத்தினால வராத மாதிரி. ஆனா நாங்கள் இனிமே இப்போ கூட ஏதோ பாப்பங்கள் பண்ணிண்டே இருக்குமே புண்ணிய பாப்பங்கள் எல்லாம், அதுக்கு என்ன கதி அப்படின்னா அதுல ரெண்டு வகையா இருக்கும். நாங்கள் தெரிஞ்சு பண்ணக்கூடிய புத்திபூர்வகமாக பண்ணக்கூடிய கர்மாக்கள், தெரியாமல் பண்ணக்கூடிய கர்மாக்கள், ரெண்டு பாகம் இருக்கு அதுல. இல்ல பிரபன்னனுக்கு அத்துவா உபாசகனுக்கும் இவன் அபுத்தி பூர்வகமாக தனக்கு தெரியாமல் பண்ண கர்மாக்களோட பலம் வராது, அதோட பலமே வராத மாதிரி பகவான் சங்கல்பிக்கிறான். புத்தி பூர்வகமாக பண்ண பிரபன்னனுக்கு லகுர் தண்டா பிரபன்னஸ்யா அப்படின்னு லகுவான தண்டனே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. அதை அனுபவிச்சுதான் முடிக்கணும், இல்லைன்னா அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும். பகவான் பிராயச்சித்தம் பண்ற மாதிரி நமக்கு மனசை கொடுப்பான், தெரிஞ்சே நாங்கள் பாவம் பண்ண அதுக்கு பிராயச்சித்தத்தை பண்ணி அந்த பாவத்தை கழிக்கணும், அப்புறம்தான் சித்தமாறும். அப்போ அப்போதான் நமக்கு எல்லாமே தேகாவசானத்துல மோட்சம் இது விளம்பம் இல்லாம எந்த காலத்துல வரணுமோ அந்த காலத்துல வருது அப்படின்றது சொன்னார். அதுதான் இங்கே இந்த ஸ்லோகத்துல பிரதான சொல்லிருக்காரு. பாபானி புத்திபூர்வகமாக பாபங்கள் பண்ணாத மாதிரி நமக்கு நீ அனுகிரகம் பண்ணணும். அப்படி ஏற்பட்டதுன்னா பிரவர்த்தானி நிவர்த்தையா, இந்த பிராரப்த கர்மத்தை அனுபவிச்சுருக்குமே அந்த பிராரப்த கர்மம் வேற கர்மாக்களை பண்ற மாதிரி நமக்கு புத்தி கொடுக்கிறது. இந்த பிராரப்த கர்மத்தோட பலம் இப்போ அனுபவிச்சுருக்கிறது, அதனால வேற கர்மாக்கள் ஏற்படுறது நமக்கு, அதை நாங்கள் தடுக்கலை அப்படின்னு சொன்னா புத்திபூர்வகமான அபராதங்கள் ஏற்படும். அந்த புத்தி பூர்வகமான அபராதங்கள் ஒரு காலம் ஏற்பட்டாலும் அதை வந்து பிராயச்சித்தம் பண்ற மாதிரி நீதான் நமக்கு புத்தி கொடுத்து கொடுத்து அதை நிவர்த்தனம் பண்ணணும் என்று பிரார்த்திக்கிறார். இங்க நல்ல நப்பிரவர்த்தையா பாபானி, பிரவர்த்தானி நிவர்த்தையா, பாவங்கள் வராத மாதிரி நீதான் அனுகிரகிக்கணும், அப்படி வந்தாலும் அதே நிவர்த்தனம் பண்ற மாதிரி அனுகிரகிக்கணும். அப்படி என்ன ரெண்டு விதமான, என்ன பகவான் தான் ரக்ஷகன், அதுல முதல்ல அபராத பரிகாரம் பண்ணக்கூடிய பிரார்த்தனை, அப்படி ஏற்பட்ட அபராதங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்ன்றது அடுத்த ஸ்லோகத்தை சொல்றோம். அகிருத்தியானாஞ்ச கருணம் கிருத்தியானாம் வர்ஜனஞ்சமே கமஸ்வ நிகிலம் தேவா பிரணதார்த்திஹர பிரபோ. அகிருத்தியானாஞ்ச கரணம் கிருத்தியானாம் வர்ஜனஞ்சமே கமஸ்வ நிகிலம் தேவா பிரணதார்த்திஹர பிரபோ அப்படின்னு இங்கு பிரார்த்திக்கிறார். இங்க சுவாமி தேசிகன் சொல்றது நமக்கு நாங்கள் என்ன பிரார்த்திக்கணும் அப்படின்னா, பிரணத ஆர்த்திஹரா சரணாகதர்களுடைய துன்பங்களை போக்கடிப்பவனே. மூணு சம்போதனை பகவானுக்கு விசேஷணங்கள், தேவா பிரணதார்த்திஹரா பிரபோ அப்படின்னு மூணுக்கு சேவா சுவாமிகள் அவருடைய வியாக்கியானத்துல இங்கு விசேஷமான அர்த்தம் அதுக்கு சொல்றார். அவருடைய வியாக்கியானத்துல பிரணதார்த்திஹரா பிரபோ தேவா, தேவா அப்படின்னு திவு ஜோதனே அப்படின்னு, தேவா அப்படின்றது திவு கிரீடாயாம் அப்படின்னு ஒரு தாத்துனாலையும் உற்பத்தி வருது. கிரீடே அப்படின்னா பகவானுடைய சிருஷ்டி வந்து லீலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. எதுக்காக சிருஷ்டி பண்ணணும் பகவான், அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லையே இந்த சிருஷ்டினால, ஏதாவது காரியம் பண்ணா நமக்கு பிரயோஜனமானும் இல்லன்னா மற்றவாளுக்கு பிரயோஜனமானும், சுவார்த்தம் பரார்த்தம். அவனும் வந்து அவாத்த சமஸ்த காமன், அவனுக்கு ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. நமக்கு வந்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னா வரும் தோஷமே துக்கமே இருக்கு இங்க, இதனால என்ன பிரயோஜனம் நமக்கு இந்த துக்கத்தை அனுபவிச்சு. அதனால அவன் சிருஷ்டி எதுக்கு பண்ணும், ஒரு பிரயோஜனமும் இல்லாம அப்படின்னு சொல்லி பிரம்மசூத்திரத்துல என்ன பிரயோஜனத்வாதிகரணம் அப்படின்னு. அப்போ எதுக்காக பண்றான்னா லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னார். லீலா கேவலம், கேவல லீலையா அவனுடைய கிரீடே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தயா காரியம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொல்றார் ஆச்சாரியார். பகவானோட லீலே கிரீடே அப்படின்னு சொல்லுது தேவான்னு சப்தத்தினாலே. அந்த ஜெகத்காரன் சிருஷ்டி பண்றவன் அவன் தான் அப்படின்னா அவன் தான் ஜெகத்காரணன் அப்படின்றது ஏற்படுது. நாங்கள் இந்த சம்சாரத்தினாலே தப்பிக்கணும் அப்படின்னா யாரு சிருஷ்டி பண்ணிருக்கானோ அவனை தான் ஆசிரியக்கணும், அவன்தான் நமக்கு விடுதலை செய்யவன் சமர்த்தன், வேற யாருமே பண்ண முடியாது. அதனால ஜெகத்காரணமான பதார்த்தத்தையே நாங்கள் தியானம் பண்ணி ஆசிரியிச்சு சம்சாரத்தினால விடுதலை அடையணும் ஸ்ருதி சொல்றது. அதனால தேவான்ற சப்தத்தினால ஜெகத்காரணான பகவானே நீதான் சிருஷ்டி பண்ணிருக்கிய, நீதான் நமக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படி என்னட்டு தத்துவோக்ஷ்ய பந்த விபரியௌ அப்படின்ட்டு பிரம்மசூத்திரத்துல சொல்றாரு. பந்தமும் மோட்சமும் அவனாலதான் அப்படி என்னட்டு அது தேவா சப்தத்தினாலே சொல்றார். பிரணத ஆர்த்திஹரா அண்ணா யாரு ஆசிரியக்கிறாளோ அவருடைய துக்கத்தை எல்லாம் நாசம் படுத்தக்கூடியவன் அந்த சமர்த்தனானவன். அப்புறம் பிரபோ அப்படின்றதுனால பிரபுத்துவம் சுவாமித்துவம் எல்லாம் அவனுக்கு சேர்ந்த பதார்த்தங்கள், அவன்தான் எல்லாத்துக்கும் உடையன். அதனால நாங்கள் எல்லாம் உன்னுடைய பதார்த்தங்கள், நீதான் நமக்கு சுவாமி, நீதான் நமக்கு ஆசிரியம் ரக்ஷகன் அண்ணக்கூடிய இந்த மூணு விதமா மூணு பிரதானமான குணங்கள் பகவானுடையது தேவா பிரணதார்த்திஹரா பிரபோ அப்படின்னு இங்கு பிரார்த்திக்கிறார். அதுல நாங்கள் பண்ணக்கூடியது ரெண்டு விதமான பாபங்கள், அகிருத்தியானாம் கரணம் செய்ய தகாதவற்றை செய்வதாகிய குற்றத்தையும். எது பண்ணக்கூடாதுன்னு ஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கோ அதையே பண்றது. கிருத்தியானாம் வர்ஜனம், செய்யப்பண்ணுமவை அவற்றை செய்யாது விடுதலாகிய குற்றத்தையும். எது பண்ணணுமோ அது பண்ணாம இருக்கிறது. இது ரெண்டுதான் ஆழ்வாரே இது அற்புதமாக சொல்றார். கிற்பன் கில்லேன் நன்றி இலன் அப்படின்னு. கிற்பன் அப்படின்னா விகிதமான கர்மத்தை பண்றேன், கில்லேன் அப்படின்னா நிஷித்தமான கர்மத்தை பண்ண மாட்டேன், அன்று இலன் அப்படின்னாரு. இது ரெண்டும் பண்ணாம இருக்கேன் நான். விகிதமானது பண்றேன் அப்படின்னும் இல்லை, நிஷித்தமானது பண்ண மாட்டேன் அப்படியும் இல்லை. எத்தனை காலமானா அனாதி காலமாக முனநாளால் அப்படி என்னார், அனாதி காலமாக அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி என்ன பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அகிருத்தியகரணம் கிருத்தியாகரணம் இந்த ரெண்டு மாதிரி தோஷங்கள், இதை எல்லாவற்றையும் நிகிலம் க்ஷமஸ்வா பொறுப்பாயாக, நீ க்ஷமிக்கணும் அப்படி என்ன பேரலாளனே, நீ அடைந்தவர்களின் துன்பங்களை போக்கும் சுவாவமுடையவன். அதுதான் அவனுடைய சுவாவம் பிரணதார்த்தியரா அப்படின்றது. நினைத்த செய்ய வல்லவன் ஆகையால் சாஸ்திரங்களில் செய்யக்கூடாது என்று நிஷித்தமான காரியங்களை செய்தேன், செய்ய வேண்டும் என விகிதமான காரியங்களை செய்யாமல் விட்டேன். இந்த இரண்டு அபராதங்களையும் பொறுத்தருள வேண்டும் என்கிறார். இந்த அபராதங்கள் நீதான் நமக்கு பரிகாரம் பண்ணி அனுபவம் அனுகிரகிக்கணும். உன்னுடைய சுவாவமே அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இந்த பாபங்கள் பாபங்கள் இரு வகையானவை, அகிருத்தியகரணம் என்றும் கிருத்திய அகரணம் என்றும். அகிருத்தியகரணமாவது பரதாரான் கச்சே பரஸ்ரீசங்கம் கூடாது, நாப்சுமூத்திர குரீஷம் குறியாத் ஜலத்துல மனமூத்திர விசர்ஜனம் செய்யக்கூடாது என்று செய்யக்கூடாதவையாக குறிப்பிட்ட செய்களை செய்தல். நிறைய இடத்துல அப்படி சொல்றது, பிராமணாயனாபகுரேதா பிராமணால ஹிம்சை பண்ணக்கூடிய பண்றேன் அப்படின்னு கூடிய மனசு பண்ணக்கூடாது, நினைச்சாலே மகா பாவம் அப்படின்னுட்டு அவனுக்கு வந்து செத்தேனையாத்தையா அப்படின்னு சொல்றது நரக்கம் வருது அப்படின்னுட்டு இந்த மாதிரி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. கிருத்தியா அகரணம் அப்படின்னா என்ன, அகர சந்தியா உபாசீதா அப்படின்னு சொல்லிருக்கு. சந்தியாவந்தனம் பிரதிதினமும் செய்ய வேண்டும், செய்ய வேண்டியவையாக குறிப்பிட்ட வகைகளை செய்யாமல் இருத்தல். இந்த இரண்டு பாப்பங்களையும் பொறுத்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இது சொல்லப்பட்டிருக்கு ஸ்ருதியில, ஆனா நான் அது பண்ண முடியாது முடியல, அதுக்கு விருத்தமாக தான் பண்ணிட்டு இருக்கேன். அது அதனால இது பண்ணாத மாதிரி நீதான் நமக்கு மனசு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். கடைசியில அது கர்மத்துல போய் நிக்கிறது. திருவங்கை ஆழ்வார் கடைசியில தசகத்துல கேக்குற மாதிரி பகவான் வந்து அனுகிரகிச்சப்போ இவ்வளவு நாள் நீ அனுகிரகிக்கலையே, இன்னைக்கு விசேஷமா அனுகிரகிக்கலையே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். நீ இன்னைக்கு தானே என்னை பார்த்து பிரார்த்தி பிரார்த்தனை பண்ண அப்படின்னு சொல்றார். இத்தனை நாளும் ஒன்னாம உன்னை பார்க்காத மாதிரி மனசு கொடுத்தவன் நீதானே அப்படின்னார். நானும் உனக்கு அந்த மனசு கொடுக்கற மாதிரி கர்மம் பண்ணாதவன் நீதானே அப்படின்னு பகவான் சொல்றான். கடைசியில இது கர்மத்துல வந்து நிக்கிறது. நாங்கள் பண்ண பிரார்த்த கர்மத்துலதான் இந்த கர்மாக்கள் பண்ணி ஆயிருக்கு. அது பகம் கொடுக்க ஆரம்பிச்சு கொடுத்து அதோட பலத்தினால வேற கர்மாக்கள் ஏற்படும். அந்த கர்மாக்கள் நமக்கு அபராதங்கள் பண்ற மாதிரி பண்ணலாம், அது பண்ணாத மாதிரி நீதான் அனுகிரகிக்கணும் அப்படின்னு இங்க பிரார்த்திக்கிறார். அதனால இதுல பிரபத்தியாலே சிலவற்றையும், பிராயஷ்சித்தத்தாலே சிலவற்றையும், லகுவான சிக்ஷையிலே சிலவற்றையும் போக்கி மேலே அந்த அனர்த்தம் வராதபடி ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். எல்லாமே அபராதம் பண்ணிட்டு பலம் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அந்த அபராதத்துக்கு இல்ல பிராயச்சித்தம் பண்ணணும், இல்ல சிக்ஷை அனுபவிக்கணும். ஏற்பட்டு ஆர்வம் ஏற்படுறதுக்கு முதல் பிரார்த்தனை என்னன்னா அபராதங்கள் ஏற்படாத மாதிரி அனுகிரகிக்கணும். அபராதம் பண்ணேன் அப்படின்னா புத்தி பூர்வமாக பிராயச்சித்தம் பண்ற மாதிரி நீதான் நமக்கு புத்தி கொடுக்கணும். அப்படியும் பண்ணல என்ன சிக்ஷையால சிக்ஷை வரும். இந்த மாதிரி ரட்சிக்கணும், அதுவும் ரட்சணை ரட்சணையே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிராயசித்தம் அல்லாத நேர்ந்த குற்றங்களுக்கு பிராயசித்தமாக அபாய சம்பளவே சத்யா பிராயசித்தம் சமாச்சரே பிராயசித்தரியம் சாத்ரா புனஷரணம் ரஜேத் அப்படின்னு லட்சுமி தந்திரத்துல ஒரு சரணாகத்தனுக்கு எது பிராயசித்தம் அப்படின்னு வேதங்கள்ல நிறைய பிராயசித்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கூஷ்மாண்ட ஹோமம் என்ன இதுன்னா அந்த மாதிரி நிறைய பிராயசித்தங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பாப்பங்கள் எல்லாம் பரிகாரம் பண்றதுக்கு, அபராதத்தை எல்லாம் பாப்பங்களை நாசம் பண்றதுக்கு. ஆனா ஒரு சரணாகத்தன் மோட்சத்துக்காகவே சரணாகத்தி பண்ணியாச்சு, அனந்தமான அபராதங்கள் சஞ்சித்தமானது பண்ணி வச்சிருக்குமே, அதெல்லாம் நாசம் படுத்துறதுக்கு ஒரு சரணாகத்தி பண்ணியாச்சு அவன். இனிமே பண்ணக்கூடிய பாப்பங்களுக்கு வேற கூஷ்மாண்டாதி ஹோமங்களை பண்ணுண்டா, பண்ண வேண்டியது இல்லை, மறுபடியும் பிரபத்தி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அதுக்கு பிராயசித்த பிரபத்தின்னு பேரு. அந்த பிராயசித்த பிரபத்தியில அபராத க்ஷமாபணை மாத்திரமே, ஆத்மசமர்ப்பணம் கிடையாது. ஆத்மசமர்ப்பணம் ஒரு விஷயம்தான். இது பிராயசித்திரியம் சாத்ரா எத் புனகா சரணம் ரஜேது அபராத சம்பளவே சத்யா பிராயசித்தம் சமாச்சரேது. அபராதம் ஏதாவது ஏற்பட்டதுன்னா உடனே பிராயசித்தம் பண்ணணும். அந்த பிராயசித்தம் எது அப்படின்னா மறுபடி பகவானை சரணமடைவது. அஜ்ஞானாத் அதவா அஜ்ஞானாத் அபராதேஷு சத்வபி பிராயசித்தம் க்ஷமஸ்வேதி பிரார்த்தனை வைக்க கேவலம். பிரார்த்தனை வைவ கேவலம், பிரார்த்தனா ஏகா, ஒரே ஒரு பிரார்த்தனை எப்பவுமே நாங்கள் பண்றது என்னன்னா சரணாகதி. மறுபடியும் பிரார்த்திக்கிறது அவனுக்கு க்ஷமஸ்வா க்ஷமஸ்வா அப்படின்னு. அதனால தெரியாமலோ தெரிந்தோ பாபம் செய்து விட்டாலும் எம்பெருமானிடத்தில் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திப்பது ஒன்றே பிராயசித்தமாகும் என்று கூறியபடி மறுபடி சரணாகதி பண்ண சொல்லியிருப்பதால் பிரபத்திக்கு பிறகு செய்த பாபங்களை போக்குவதற்காக பிராயசித்த பிரபத்தியை இந்த ஸ்லோகத்தில் அனுஷ்டித்ததாகவும் கொள்ளலாம் அப்படின்னா. இதுதான் பிராயசித்த பிரபத்தி பண்ணக்கூடிய ஸ்லோகம் அப்படின்னு நாங்கள் இதை அனுசந்தானம் பண்ணணும். இங்கு கூறிய அகிருத்திய கரணம் கிருத்தியாக்கரணம் என்பதால் பகவத அபிசாரம் பாகவத அபிசாரம் முதலிய புத்திபூர்வகமாக செய்த எல்லா பாபங்களையும் குறிக்கிறது அப்படின்னார். இந்த ஸ்லோகத்துல பிராயசித்த பிரபத்தி சொல்றார் சுவாமி தேசிகன். அஜ்ஞானால் அதவா அஜ்ஞானால் அபராதே சத்வதி பிராயஷ்டித்தம் க்ஷமஸ்வேதி பிரார்த்தனை கையில் கேவலம். ஒரே ஒரு பிரார்த்தனை அதுதான் பிராயஷ்டித்த பிரபத்தி அப்படின்னு கூடியது. அதனால இது பிராயஷ்டித்த பிரபத்தி பண்ற மாதிரி அந்த அனுஷ்டானம் பண்ண மாதிரி இந்த ஸ்லோகத்துல ஏற்படுறது, அனுசந்தானம் பண்ண வேண்டியது அப்படின்னார். இந்த சுவாமி தேசிகன் இந்த 10 ஸ்லோகத்துல எல்லாமே சேர்த்திருக்கார். உபாய பிரார்த்தனை என்ன, பலத்தோட பிரார்த்தனை என்ன, அதுக்கு மேல உத்தர கிருத்தியம் என்ன, அதுல இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிவிருத்தி சகலத்தையும் சேர்ந்து சாத்விக தியாகத்தோட கடைசி ஸ்லோகத்துல ஸ்ரீமான்யத பஞ்சாங்கம் மத்ரக்ஷணபரார்ப்பணம் அச்சீகரத்து ஸ்வயம் சஸ்மின் அதோஹமிவ நிர்பரஹா அதோஹமிவ நிர்பரஹா. இதுல வந்து சாத்விக தியாகம் பிராட்டியுடன் நித்யா சம்பந்தம் உள்ள பேரொழாளன் நியத பஞ்சாங்கம் அவசியமான இந்தியமையாத 5 அங்கங்களை உடையதான மத்ரக்ஷண பர அர்ப்பணம் என்னை காக்கும் பொறுப்பை சமர்ப்பித்தலாகிய பரநியாசத்தை ஸ்வயம் ஸ்வஸ்மின் அச்சீகரது தானே தன்னிடத்தில் சேவித்தான். அத்தா அகம் இஹ நிர்பரஹா நான் இவ்விஷயத்தில் பொறுப்பு நீங்கியவனாகிறேன் அப்படின்னு சொல்றார். பிராட்டியை விட்டு பிரியாத பேரொழாளர் பெருமாள் அவசியம் செய்ய வேண்டிய 5 அங்கங்களையுடையதான என்னை ரட்சிக்கும் பொறுப்பை சமர்ப்பித்தலாகிய அபரநியாசத்தை அடியேனையை கொண்டு தன் திருவடிகளில் தானே செய்வித்துக் கொண்டான். ஆகையால் அடியேன் இவ்விஷயத்தில் அப்படின்னா அடியேனை காக்கும் விஷயத்தில் பொறுப்பு சிறிதும் இராதவனாய் நிச்சிந்தனாய் இருக்கிறேன் அப்படின்னார். இதுதான் சாஸ்திரிய கர்மத்துக்கெல்லாம் நாங்கள் பண்ணக்கூடிய சாத்விக தியாகம் அப்படின்றது. தான் சரணாகதியை செய்தபடியால் பொறுப்பு நீங்கியவனாய் சிந்தை அற்று இருக்கும் நிலையை கூறுகிறார். அப்படின்னா நமக்கு சரணாகதி பண்ணி ஆறுதும், நமக்கு வேற ஒரு இதுவும் பாரமும் கிடையாது. நிர்பரஹா நிர்பயஹான்ற மாதிரி எந்த பாரமும் கிடையாது, நமக்கு எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய நிலை. அப்படி இருக்க வேண்டியது ஒரு சரணாகதன் அப்படின்ட்டு. தலைமேல் தூக்கிக் கொண்டிருந்த பழுவை இழக்கியவன் தான் பழுவிராமல் சிந்தையற்று சந்துஷ்டனாவது போல் தன்னை காக்கும் பழுவை எம்பெருமானுடைய திருவடிகளில் வைத்து விட்டபடியால் சுமை தீர்ந்தவராய் சந்துஷ்டராயிருக்கும் தன்மையை வெளியிடுகிறார். ஒரு பெரிய சுமை தலைமையில சுமத்துண்டு இருக்கக்கூடியவன் அதே கீழே வச்சான் அப்படின்னா எத்தனை அவனுக்கு சந்தோஷமாறுதோ, அந்த பாரம் எல்லாம் போச்சு, அந்த சிரமம் எல்லாம் எப்படி நாசமாறுதோ, அந்த மாதிரி அநாதி காலமாக சஞ்சிதமான கர்மாக்கள் அது எத்தனை இருக்குன்னு சொல்ல முடியாது, அனந்தமானது. அது எத்தனை காலம் பண்ணுண்டாலும் பிராயசித்தத்தினாலே போக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாவங்கள் அது பிராயசித்தினாலே என்னைக்குமே. அதுதான் பிரதானமாக நாங்க சொல்றது பூர்வ மீமாம்சாக்கள் நாபுக்தம் சீயத்தே கர்மா அப்படின்னார். அனுபவிக்காமே கர்மத்தை நாசம் பண்ண முடியாது அப்படின்னு கூடிய சித்தாந்தத்தை நீங்கள் அனுபவிச்சு தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றார் பாஷிக்காரர். எத்தனை காலமானாலும் தீர்க்க முடியாது, எத்தனை பிராயசித்தம் பண்ணாலும் அந்த பிராயசித்தங்கள்லயே எத்தனையோ பாவங்கள் ஏற்படும், அதனால அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு. அதனாலதான் சரணாகதி இல்ல உபாசனையினாலதான் இந்த பாவங்கள் எல்லாம் நாசமாக முடியும். அதான் பிரதானமானது, உபாசனையே பிரதானமானது, கர்மம் பிரதானம் இல்லை அப்படின்னு சாதிக்கிறார். அதனால இங்கே அந்த பாரத்தை நாங்கள் பிரபத்தியால எல்லாம் பகவான் பக்கத்துல சமர்ப்பிச்சுட்டா ரக்ஷாபரம் பிரத்யர்பித ஞாசைவாந்தராத்மா என்கிற ரீதியிலே சித்தகராகிறார் அப்படின்னார். என்று சாஸ்திரிய காரியத்தை செய்யும் பொழுதும் தொடக்கத்தில் பகவானேவ சுசேஷபூதம் இதம் சுஸ்மை சுப்பீத்தியே சுவமேவ காரயதி என்று சாத்விக தியாகத்தையும் செய்து முடித்ததும் சுஸ்மை சுப்ரீத்தியே சுவமேவ காரித்தவான் என்று சாத்விக தியாகம் செய்ய வேண்டும். ஆரம்பத்திலையும் கடைசியிலையும் நாங்கள் சாத்விக தியாகம் பண்றோம். ஆகையால் தொடக்கத்தில் செய்ய வேண்டிய சாத்விக தியாகம் சுவாமி சுசேஷம் சுவசம் என்கிற மூன்றாவது ஸ்லோகத்திலும், முடிவில் செய்ய வேண்டிய சாத்விக தியாகத்தை ஸ்ரீமான் ஏத பஞ்சாங்கம் என்கிற இந்த கடைசி ஸ்லோகத்திலையும் அனுஷ்டித்து காட்டினார் அப்படின்னு சொல்ல. இந்த ஸ்லோகத்திலையும் ரெண்டு பாட்டும் இருக்கு. ஸ்ரீமான் ஏத பஞ்சாங்கம் அச்சீகரத்து அப்படின்னுட்டு, ஸ்ரீமன் அப்படின்னு சொன்னா அச்சீகரஹா அப்படின்னு சொல்லணும். ஸ்ரீமன் அப்படி அச்சீகரஹா சம்போதனே, பகவானே நீயே பண்ணி வச்சே அப்படின்னு அவனை சம்போதிக்கிறது. இல்லைன்னா பகவான் இப்படி பண்ணி வச்சான் அப்படின்னு அனுஷ்டானம் பண்றது. ரெண்டு விதமான ஸ்ரீமான் அப்படின்னு அச்சீகரத்து, ஸ்ரீமன் அப்படின்னு அச்சீகரஹா அப்படின்னு, இதுலயும் ரெண்டு பாட்டும் இருக்கு. இந்த ஸ்லோகத்தினாலே சாத்விக தியாகம் இந்த மாதிரி 10 ஸ்லோகத்துல ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் நமக்கு இந்த 10 ஸ்லோகத்துல இது அனுசந்தானம் பண்ண போறோம். எல்லாமே அடங்கி இருக்கு இதுல. சாத்விக தியாகத்தில இருந்து ஆரம்பிச்சு உபாய அனுஷ்டானத்தை அனுசந்தானம் பண்றது, பலத்தை பிரார்த்தனை பண்றது, அபராத பரிகாரம் என்ன, அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி, உத்தரகத்திய கைங்கரியம் என்ன, அப்புறம் பிராயசித்த பிரபத்தி என்ன, எல்லாமே இதுல சேர்ந்திருக்கு இந்த 10 ஸ்லோகத்துல. அதுதான் பிரதி நாளும் நாங்கள் அனுசந்தானம் பண்றது பிரதானமாக வச்சுருக்கும் பரம்பரையில. ரொம்ப முக்கியமான பாஷங்கள் இல்ல. நமக்கு வேண்டிய சகலமும் சங்கிரகமாக சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கார். சுலபமாக இதே மனசுல தரிக்க முடியும். ரொம்ப விஸ்தாரமான கிரந்தத்து அர்த்தங்கள் எல்லாம் நாங்கள் பிரதி நாளும் அனுசந்தானம் பண்றது ரொம்ப கஷ்டம். சங்கிரகமான இந்த ஸ்லோகத்துல சகல விஷயமும் இருக்கிறதுனால இந்த 10 ஸ்லோகத்துல அனுசந்தானம் பண்ணி ஒரு விஷயத்தையும் அர்த்தானுசந்தானம் பிரதி நாளும் பண்ணா ஒரு 5 நிமிஷம் நமக்கு எத்தனையோ சமாதானம் உண்டாருது, அபராதங்கள் எல்லாம் பரிகாரமாறுது, பிராயசித்தங்கள் 12 இருக்கும் அபராதங்கள், பிராயசித்தமும் ஏற்படுறது, பகவானை கிளம்பப்படும் பண்றது, நம்ம ஸ்வரூபத்தோட நிஷ்டே அது நமக்கு சித்திக்கிறது. ஸ்வச்சேஷத்வே ஸ்திரதியம் தொத்ராப்தி ஏக பிரயோஜனம் அப்படின்னு சொல்ற மாதிரி அதுல ஸ்வரூப நிஷ்டே உபாய நிஷ்டே பல நிஷ்டை எல்லாமே இருக்கு. அதுல நமக்கு புருஷார்த்த நிஷ்டே தொத்ராப்தி ஏக பிரயோஜனம் பிரயோஜனாந்தரத்தை எல்லாம் விடுறது. சேஷத்துவே ஸ்திரதியம் அது ஸ்வரூப நிஷ்டே உண்டாருது. நிஷித்த காமிய ரஹிதம் குருமாம் நித்திகிங்கனம் அது உபாய நிஷ்டையில மற்ற கர்மாக்கள் எல்லாம் அனிஷித்த காரியங்கள் நிஷித்த காரியங்கள் இந்த மாதிரி எல்லாம் விசேஷமாக அர்த்தம் சொல்லி எது நிஷித்தம் இல்லாத காமியங்களும் இருக்கு. அது வந்து எல்லாமே கர்மாக்கள் பண்ணா ஜனகாதேகா அப்படின்னு கர்மனை வகிதம் சித்தியம் ஆசித்தா ஜனகாதேகா முதலானதெல்லாம் அனிஷித்த காமியங்கள் அப்படின்னு வச்சுக்கணும். அது அவ எப்படி எதுக்காக பண்ணான்னு லோக சங்கிரகத்துக்காக கர்மாக்கள் பண்ணான். ஆனா எப்படி பண்ணா அப்படின்னா பகவத் கைங்கரிய ரூபமாக பகவத் ஆராதன ரூபமாக பண்ணா அது அனிஷித்த கைங்கரியம் சொல்லப்படுறது. அந்த மாதிரி அனுசந்தானத்தால பண்ணா அனுஜா கர்மங்களுக்கும் பண்ண முடியும். ஆக்ஞா அனுஜா கர்மக்கள்ல ஆக்ஞா கர்மம் பண்ணியே பண்ணணும். அனுஜா கர்மத்துல பகவத் பிரீத்தர்த்தமாக பண்ணா பகவத் பிரீத்தர்த்தமாக பண்ணணும், பண்ண வேண்டியதில்லை சரணாகதனுக்கு. ஆனா சில ஆச்சாரியர்கள் அப்படி லோகசங்கிரகத்தாக்காக பண்ணிருக்கலாம். சில கர்மத்துல முதல்ல ருச்சி உண்டு பண்ணி அப்புறம் அவளுக்கு வந்து மோட்சத்துல ருச்சி உண்டானும் அப்படின்னு கூடிய பரம்பரையா அவளோட உஜீவனத்துக்காக அந்த மாதிரி பண்ணிருக்கிறது உண்டு ஆச்சாரியால். அதெல்லாம் சேர்த்து இங்க அர்த்தங்கள்ல நிஷித்த காமியரகிதம் குருமாம் அப்படி எல்லாம் பிரார்த்திச்சார். அந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்திலையும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பிரதி நாளும் நாங்கள் அனுசந்தானம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சுவாமி தேசிகனுக்கு காண்பித்தார். அதே சங்கிரகமாக ராமானுஜாச்சார சுவாமிகள் அவர் அற்புதமான வியாக்கியானம் இதுல நமக்கு காட்டி கொடுத்திருக்கார். அதுல அனுசந்தானம் பண்ணும் ஸ்ரீகிருஷ்ணார்ய புதத்வாரா பிரேரிய தாசம் இதாட்சரம் வியாக்கியாமி மாம் காரிதவானு ஹஸ்தியத்ரீஷோ வரப்பிரதா. அவன் தான் பண்ணி வச்சான் இந்த வியாக்கியானத்துல வியாக்கியானத்தை என்ன மூலக்கமாக அப்படின்னு சுவாமி பிரார்த்திக்கிறார். அதனால இந்த ஞாச தசிகம் பண்ணக்கூடிய தாரசாரத்தை அனுசந்தானம் பண்ணி அதோட சங்கிரகமான அர்த்தங்கள் தாரசாரத்துல ரொம்ப கொஞ்சம் விஸ்தாரமாக சுவாமி தேசிகன் மூணு ராசிய மந்திரங்களோட விசேஷ அர்த்தங்கள் எல்லாம் அவர் அனுசந்தானம் பண்ணோம் அதுல விஸ்தாரமாக. அதே எல்லா அர்த்தங்களும் சுருக்கமாக இங்க 10 ஸ்லோகத்துல ஏற்பட்டிருக்கு. ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரம். இதோட அனுசந்தானத்தினால பகவான் பிரீதனா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாகவத அவளுக்கெல்லாம் என்னோட நமஸ்காரங்கள் தெரிவித்து இதோட இதை முடிக்கிறேன். விதார்க்கு சிம்ஹாய் கல்யாண குடிசாரணி ஸ்ரீமதி வெங்கடேஷாய் வேதாந்த குரவே நமஹ நிகமாந்த மகாநேஷிகாய நமஹ.